ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பராம்புஜேக்மருக்ம வியாமோகதஸ்தரிதராணி திரிணாயமேன அஸ்மத் குரோர் பகவதோ சதேக சிந்தோ ராமானுஜத்வசரணௌ சரணம் பிரபத்யே மாதா பிதா யுவதே ஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நக்குலபதே ரகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரீகுலம் பிரணமாபிமூர்ஜனா பூதம் சரஸ்வ மகதா குய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகி வாகான் பக்தாங்கிரீரேனு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுனி பிரணதோஸ்மி நித்யம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார் கே கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி யோந்த பிரவிஷ்ய மம வாசமிமாம் பிரசூப்தாம் சஞ்சீவயத்ய கிள சக்தி தரஸ்வதாம் நா அன்யாந்த ஹஸ்த சரண ஸ்ரவணத்வகாதீன் பிராணாண்டமோ பகவதே புருஷாய தஸ்மை விசுத்த விஜான கணஸ்வரூபம் விஜான விஸ்ராணன பத்ததீக்கம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமகம் பிரபத்யே ஸ்ரீமன்னூத்திரங்கநாதிராரப்தாத்ம வித்யாலயம் ஸ்ரீமன்னூத்திர லக்ஷ்மணாரிதிரார் சம்பிராப்த துரியாசிரமம் ஸ்ரீ வாசேந்திர கடாட்ச சந்தர சுதா லக்ஷ்யாத்மயோகாங்கிதம் ஸ்ரீமன்னூத்திர பாகதீசேவனம் பக்தியாசிரயாமோகுரம் நவ்யவாகீச யோகீந்திராயாஸ்ய பரதேவினம் பிரம்மதந்திர சுதந்திர ஹரியம் பஜாம சுவாத்மசம்பதம் ஸ்ரீமதே ஸ்ரீலக்ஷ்மி ஹைவதன திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீமத் அபினவ வாகீஷ பிரம்மதந்திர சுதந்திர பரகாலயதீந்திர மகாதேசிகாய நம. நீலா துங்கஸ்தனகிரிதடே சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்த மத்யா வயந்தி சுவோச்சிட்டாயாம் சஜன கலிதம் யாபலாத் கிருத்ய புங்கே கோதாசஸ்ரீ நமயிதமிதம் பூயே வாஸ்து பூயான் நவயர் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்தொடர்கொடியே தொல்பாவை பாடி வருளவள் பல்வலையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ன விதி என்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. அற்புதமான பாசுரம் இன்றைய பாசுரம். பிராட்டியினுடைய வைபவத்தை சொல்லக்கூடிய இரண்டாவது பாசுரம். போன பாசுரம் உந்து மதகளிற்றன் ஓடாத தோல் வலியன் அப்படின்ற பாசுரத்தில் உக்காரத்தில் ஆரம்பித்தபடியினால பிராட்டியினுடைய பெருமையை பூர்த்தியாக பேசப்பட்டது. இந்த பாசுரம் குத்து விளக்கரியன கூனு ஆரம்பிக்கிறபடினால இக்கு பிளஸ் ஊ அப்படின்னு இருக்கிறபடினால பெருமாளை பற்றியும் பிராட்டியை பற்றியும் பாதி பாதியாக இந்த பாசுரத்தில் நாச்சியார் தெரிவிக்கிறாள். சாமான்யமாக பார்த்தால் இந்த பாசுரம் சிருங்காரத்தை தெரிவிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த பாசுரம்தான் பட்டருடைய திருவுள்ளத்திற்கு உகப்பாயிருந்து தனியனியே பண்ண வச்சது. இந்த பாசுரத்தை மனசில் வச்சுட்டுதான் நீலா துங்க ஸ்தனகிரி தடி சுப்த முத்போத்திய கிருஷ்ணம் அப்படின்னு சாதிச்சார். இந்த பாசுரம் பெருமாளும் பிராட்டியும் எப்படி இந்த லோகத்தை சிருஷ்டிக்கிறா அப்படின்ற விஷயத்தை சொல்லக்கூடிய பாசுரம். ஆழ்வார் ஒன்றொடியால் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப அப்படின்னு சாதித்தபடினாலே பிராட்டியோடு சேர்ந்து சர்வதா அவன் எழுந்தொருளி இருக்கிறான் அப்படின்றது தெரியறது. அவ ரெண்டு பேரும் பார்க்கடல்ல ஒன்னா சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியறது. இந்த பாசுரம் ஏற்கனவே சொன்னா போலே பிராட்டியினுடைய வைபவத்தை தெரிவிக்கக்கூடிய பாசுரம். இந்த 17வது பாசுரம், 18வது பாசுரம், 19வது பாசுரம், 20வது பாசுரம், இது மூன்று பாசுரங்களும். 18 உந்து மதகளிற்றன் ஓடாத தோல் வலியன், 19 குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல், 20 முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று, இந்த பாசுரங்கள்லாம் பிராட்டியினுடைய வைபவம். லக்ஷ்மி நாராயணனுடைய தத்துவத்தை தெரிவிக்கக்கூடிய பாசுரங்கள். இந்த பாசுரங்கள்லாம் மேலிருந்த வாரியாக அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறத விட ரகசியார்த்தங்களை நன்னா தெரிஞ்சுட்டால் நமக்கு ஸ்ரேயஸ் ஜாஸ்தியா இருக்கும். வெறுமனே ஏற்கனவே சொன்னா போல வெறுமனே குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல், இன்னைக்கு லோகத்தில் என்னென்னவோ சொல்றாள் அர்த்தங்கள்லாம், சிருங்காரமாக ஒரு அர்த்தத்தை சொல்லிக்கொண்டு வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவா என்றதுக்கெல்லாம் ஏதோ கோணல் மான்லாம் ஒரு அர்த்தம் சொல்றாளே, அந்த மாதிரிலாம் இல்லாமல் சுவாபதேச அர்த்தங்களை இந்த பாசுரத்தில் உற்று கவனித்தால் இது அற்புதமான ஜெகசிருஷ்டித்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு பாசுரம். அப்படிப்பட்ட பாசுரம் இன்னைக்கு உபன்யாசத்தில் நாம் பார்க்க போறோம். குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல்மெச்சென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை குங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய் மைத்தடங்கண்ணினாய் நீயுண்மணாலனை எத்தனை போதும் துயிழவட்டாய்கான் எத்தனை ஏழும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவம் என்று தகவலோரெம்பாவாய். குத்துவிளக்கரிய, குத்துவிளக்குன்றது எப்பவுமே நிலையா நிற்கக்கூடியது, ஸ்திரமான தன்மையுடையது. ஒரு இடத்திலிருந்து ஆரம்பிச்சு இன்னொரு இடத்துல வைக்கலாம். தோரண விளக்குகள் கோயில்களில் பார்க்கலாம், அது அங்கேயே நிலத்து நிற்கும். குத்து விளக்கு அப்படி இல்லை, இடம் பெயர்ந்து செல்லும். இந்த இடத்துல பெரியவாள் ராமாயண ஸ்லோகத்தை ஒரு அழகான ஸ்லோகத்தை உதாரணம் எடுத்திருக்கா. தயாச ராஜரிஷி சுதோபி ரமையா சமேயுவான் உத்தம ராஜகன்யா அதீவ ராமஹா சிசுபேதி காமயா விபுஸ்ரீயா விஷ்ணுரிவா விஷ்ணுரிவ அமரேஸ்வரஹா அப்படின்னு ஒரு அழகான ஸ்லோகம். அழகான ஒரு ராஜபுத்திரி சீதாதேவி, அவளோட கூடிய அந்த சக்கரவர்த்தி திருமகன், மகாலட்சுமியோட கூடிய பகவானை போல ரொம்ப அழகா பிரகாசிக்கிறாராம். இவ அனுபவிக்கக்கூடிய இவள் மகாலட்சுமியானவள் பெருமாளுக்கும் பிரகாசமான விளக்காக இருக்கிறபடினாலே அந்த இடத்துல ஒரு விளக்கு தேவையில்லையே அப்படின்னு இந்த இடத்துல சாதிச்சு குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டில்மேன்ற இந்த குத்து விளக்க இந்த இடத்துல சீதா பிராட்டிய பெரியவாள் சாதிக்கிறார். தோரண விளக்கு அப்படின்னால் ஆச்சாரியர்கள் அர்த்தம். திருக்கோட்டியூர் நம்பி திருக்கோட்டியூர்லயே எழுந்திருந்தார். அவரை சேவிக்கிறதுக்காக ஒரு பரம பக்தர் திருக்கோட்டியூருக்கு போனார். அங்க குளத்தில் குளிச்சுட்டு இருந்தார் ஒருத்தர். அவர் பக்கத்தில் குளிக்கும்பொழுது, நான் திருக்கோட்டி நம்பியை சேவிக்கிறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு அந்த வந்தவர் சொன்னார். பக்கத்தில் இருந்தவர், அந்த பாபியை போய் எதுக்காக சேவிக்கணும், இந்த ஊரில் சௌமியநாராயண பெருமாள் இருக்காரு, அவரை சேவிக்கலாமோ இல்லையோ, அந்த பாபியை எதுக்கு சேவிக்கணும்னு சாதிச்சார் அந்த பக்கத்தில் இருந்தவர், குளிச்சுருந்தவர். இவருக்கு என்ன தோணித்து, வந்தவருக்கு இவர் தன்னுடைய ஹிருதயத்தில் திருக்கோட்டியூர் நம்பிக்கை ஒசந்ததான ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கார். அப்படி இருக்கும்போது இந்த குளிச்சுருக்கவர் இந்த மாதிரி சொன்னாரே, எவ்வளவு ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு புத்தியை கெடுத்துட்டாரே நினைச்சுட்டே கோவிலுக்கு போறார். சௌமிநாராயண பெருமாளை சேவிக்க போலான்ட்டு போறார். அங்க போனால் அருளப்பாடு திருக்கோட்டியூர் நம்பி அப்படின்னு ஷடாரி சாதிக்கிறாளாம். அப்போ குளத்துல பார்த்தவர் அங்க நின்று இருக்கார். இது என்ன தெரியாது, திருக்கோட்டியூர் நம்பி தன் பெருமையை சொல்லிக்கல, தன் பெருமையை சொல்லிக்காமல் பவ்யமா இருந்துட்டு கியாத்தி லாப பூஜையை வெறுத்துட்டு பெருமாளை சேவிக்க சொன்னார். அப்படிப்பட்ட மகான் திருக்கோட்டியூர் நம்பி, திருக்கோட்டியூரை தவிர வேற எங்கேயுமே போனதில்லை அவர். அப்படி அவர் தோரண விளக்கு போல இருந்தார். ராமானுஜர் சர்வத்திர சஞ்சாரம் பண்ணபடினால அவர் குத்து விளக்கு போல இருந்தார்னு குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல்னு பெரியவாள் வியாக்கியானம் பண்றார். கோட்டுக்கால்னா கோடு அப்படின்னா ரேகைன்னு அர்த்தம், கால் அப்படின்னா திருவடின்னு அர்த்தம். பகவானுடைய திருவடியில 1008 ரேகைகள் இருக்கு. சங்கரேகா, சந்திரரேகா, வஜ்ரரேகா, மிதுனரேகா, ஊர்துவரேகா, சந்திரரேகா, சாமரரேகா, துர்வர்ணரேகா, பங்கி நிரசனரேகா இப்படிலாம் பெரியவாள் வியாக்கியானத்தில் எடுத்திருக்க 1008 ரேகைகள் இருக்கு. இப்படி இதுல துவஜாரேகம், சங்கரேகா, சக்கரரேகா, அங்குஷரேகா இதெல்லாம் மட்டும்தான் வெளிப்படையா நம்ம வெளியில பார்க்க முடியும். மற்றதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கு இல்லையா. துர்வர்ண பங்கி நிரசன ரேகா அப்படின்னு அந்த ரேகையானது நம்முடைய தலையெழுத்தெல்லாம் மாற்றக்கூடிய ரேகை இல்லையா. துர்வரணம் அப்படின்னா தலையெழுத்துன்னு அர்த்தம். அதை அழிக்கக்கூடிய ரேகை எங்க இருக்குன்னா பகவானுடைய கையில் இருக்கு, பகவானுடைய திருவடியில் இருக்கு. அதனால அவனுடைய திருவடியை நாம் பற்றி கொண்டால் நம்முடைய தலையெழுத்து மாறும் அப்படின்னு பெரியவாள் சாதிக்கிறான். மது வித்யா பிரகரணம்னு ஒரு பிரகரணம், அந்த பிரகரணத்தில் பகவானுடைய திருவடி உபாசனமானது சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பெருமாளுடைய திருவடியை தியானம் பண்ணோம்னா நம் தலையில் எழுதியிருக்கக்கூடிய ரேகையானது கெட்ட விஷயங்களானது அழிந்து போகும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை உபாசனம் பண்ணோம்னா சர்வசம்பத்து நமக்கு கிடைக்கும். கோட்டுக்கால் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னால், சாமான்யமா பார்த்தால் தந்தத்தினால தயார் பண்ணப்பட்ட கட்டிலுடைய காலுன்னு அர்த்தம். ஆனால் சுவாபதேசார்த்தத்தை இந்த இடத்துல பார்த்தோம்னா பெருமாளுடைய உயர்ந்த ரேகைகள் இல்லையா, ரேகைகளை உடைய பகவானுடைய திருவடியானது அந்த இடத்துல பேசப்படுறது. மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி, ஒரு மெத்தைக்கு விசாலம், வெண்மை, மென்மை, குளிர்ச்சி, கந்தம் போன்ற அஞ்சு விஷயங்கள் இருக்கணும். வல்லவலேன்னு இருக்கக்கூடிய படுக்கையில தான் படுத்துட்டு இருக்கணுமா, கருப்பாவோ சிவப்பாவோ போட்டு நம்ம படுத்துக்கூடாதுன்னு சொல்றா. நம்ம இஷ்ட பிரகாரம் படுத்துக்கவே கூடாது, இப்படிதான் படுத்துக்கணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஒரு சுமங்கலி ஸ்ரீ தரையில படுத்துக்கூடாது, தரையில படுத்துட்டால் தம் பர்த்தாவுடைய ஆயுளை குறைக்கிறான்னு அர்த்தம். அதனால ஏதாவது போட்டு தான் படுத்துக்கணும். தன்னுடைய தர்மத்தை மாத்திட்டு நாம தரையில படுத்துட்டோம்னா அது அவ அமங்கலி ஸ்ரீ ஆயிடுறான்னு சொல்றா பெரியவா. பர்த்தாவுடைய ஆயுளை குறைக்கிறான்னு, கைகேயி அப்படிதான் பண்ணான்றா. கைகேயி அப்படி பண்ணதுனால்தான் தசரதன் மாண்டு போனான்னு சொல்றா இல்லையா. அந்த அந்த அயோத்தியா அந்த அயோத்தி வம்சத்தை பாருங்க, தசரதன் மாண்டு போனா, நாராயணன் வெளியில போனா, மகாலட்சுமி அவங்க கூடவே போனா இல்லையா. ஒரு ஸ்திரீ தன் தர்மத்திலிருந்து தவறினபடினால லோகம் எப்படி ஆயிடுத்து பாருங்க. அதனால ஸ்திரீ தன்னுடைய சுதர்மத்திலிருந்து தவறவே கூடாதுன்னு அர்த்தம். புருஷ தர்மத்தையும் பார்க்கணும், மென்மையான மெத்தையில படுத்துக்கணும், கரடுமுருடா இருக்கக்கூடாது மெத்தன்றது. இப்படியெல்லாம் பார்த்தால் இது பஞ்சசயனம் அப்படின்றது மேலோட்டமான அர்த்தம். சுவாபதேசத்துல பார்த்தால் பஞ்சசயனம்ன்றதுக்கு அர்த்த பஞ்சக ஞானம்னு அர்த்தம். பகவானுடைய சொரூபத்தை உணர்ந்து ஆத்ம சமர்ப்பணம் பண்ண முடியாத நிலை அது. ஆச்சாரியர்களிடத்துல அடிபணிஞ்சு இந்த விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கணும்னு சொல்ற பெரியவாள். பிராப்திய பிரம்மணோ ரூபம், பிராப்திஸ்த பிரத்யேகாத்மனா, பிராப்தி பலம், பிராப்தி விரோதி, இந்த பிராப்தி உபாயம், பிராப்தி பலம், பிராப்தி விரோதின்னு அர்த்த பஞ்சக ஞானம் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இதை தவிர வேதத்துல வேற எதுவுமே சொல்லலன்றார். வேதத்துல என்ன சொல்றதுக்குன்னா இந்த அஞ்சு விஷயங்கள் தான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்குன்னு சுவாமி சாதிக்கிறார். சொல்றது உள்ள அர்த்தத்துல பஞ்சசயனம்னு சொல்லப்பட்டிருக்கு. உள்ள அர்த்தத்துல பஞ்சசயனம்னா அர்த்த பஞ்சக ஞானம்னு அர்த்தம். சாமான்யமா பார்த்தா படுக்கன்னு அர்த்தம் இல்லையா. படுக்கன்னு சொல்லலாமான்னு கேட்டால் சொல்லக்கூடாது. இப்ப நம்ம உபன்யாசம் பண்றோம், இந்த பாசுரம் மேலிருந்த வாரியா பார்த்தால் சிருங்கார அர்த்தத்தை கொடுக்கறது அப்படின்றதுனால நாம சிருங்காரத்தை சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. அது நமக்கு இங்க தேவையில்லாத விஷயம். சொல்றவாலும் ஒழுங்கா சொல்லணும், கேட்கறவாலும் அதை ஒழுங்கா கேட்கணும் இல்லையா. இதை போய் இந்த சிருங்கார அர்த்தத்துல எடுத்துட்டு எத்தையோ ஒண்ணு கோணால் மோனலாம் சொல்றதை காட்டிலும் சுவாபதேசத்துல பெரியவாள் என்ன சாதிச்சிருக்காலோ அந்த விஷயத்தை இந்த இடத்துல சொல்லணும். இதான் ஒரு கதை சொன்னா பெரியவா. சொல்றவாலும் ஒழுங்கா சொல்லணும், அதை கேட்கறவாலும் ஒழுங்கா கேட்கணும்ன்றா. ஒருத்தருக்கு காலில் சொறி சரங்கு வந்துருத்தான், அதுக்கு ஒரு மருத்துவர்கிட்ட போனாலாம். மருத்துவர் என்ன பண்றாரு, பொடுதலைய கட்டுன்னு, பொடுதலைய கட்டுன்னு சொன்ன உடனே இவர் வேற எதுவுமே பண்ணல, நேரா இவருக்கு என்ன தோணிச்சு, பொடுதலை அப்படின்னா பொடுகு இருக்கிறவனுடைய தலையை நினைச்சுட்டான். அதனால அங்க இருக்கிற எவனோ பொடுகு இருக்க தலையை பார்த்து காலில் கட்டி போட்டானா. ரெண்டு நாள் கட்டி போட்டு மற்ற நாள் மருத்துவர்கிட்ட போனானா, நீங்க சொன்னீங்க பொடுதலைய கட்டுன்னு சொல்லிட்டு, பொடுக உடைய தலையை தான் இவனை என்னால உட முடியல கட்டினேன், எனக்கு சரியா ஆகலையேன்னு கேட்டான். அவனை அவுத்து விட்டுட்டு, நல்ல வேலை பொடுதலையை நசுக்கி கட்டுன்னு நான் சொல்லல, அப்படி பொடுதலையை நசுக்கி கட்டுன்னா நீ உன்னை சாகடிச்சிருப்ப போல் இருக்கே அப்படின்னு மருத்துவர் சொன்னாராம். பொடுதலைன்றது ஒரு மூலிகை, அந்த மூலிகையை கட்டுன்னு சொன்னா இவன் பொடுகு இருக்கிறவனை பிடிச்சி கட்ட சொன்னான். அப்படி சொல்றவனும் ஒழுங்கா சொல்லணும், அதை கேட்டுக்கிறவால ஒழுங்கா கட்டுக்கணும் இல்லையா. பெருமாள் அர்த்த பஞ்சக ஞானத்தோட சொல்லணும். பெருமாள் படுக்கையில படுத்துட்டு இருக்கார், நாம படுக்கையில படுத்துட்டு இருக்கிறத விட்டுலாம். பெருமாள் படுக்கையில படுத்துட்டு இருக்கார், எப்படி படுத்துட்டு இருக்கார், பஞ்சசைனத்தின் மேலேறின்னு சொன்னான். உத்கீத உபஸ்ரீஹி ஸ்ரீரூப பர்கணம் தஸ்மின் பிரம்ம ஆஸ்தே தமித்தம் வித் பாதே நானிய பாதேன அத்தியாரோகதி அப்படின்னு சொன்னார் கௌசிக உபனிஷத்துல. ஆதிசேஷனாக கூடி இருக்கக்கூடிய படுக்கையில பெருமாள் சயனிச்சிருக்கான். ஞானியா இருக்கக்கூடிய முக்தன், பரமைகாந்தியா இருக்கக்கூடிய முக்தன் அந்த படுக்கையில ஏறி பெருமாளை சேவிக்கிறான். கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திரவாயின். கதவை திறக்கணும், கதவை திறக்கிறதுக்கு ரெண்டு பேருக்கும் போட்டின்னா மகாலட்சுமி வந்து திறக்கிறா, நீ திறக்காத நான் தான் திறக்க போறேன்றார் பெருமாள். மகாலட்சுமி கேட்கிறாளாம், இவ்வளவு நாள் உன்னை எழுப்பினால அப்பெல்லாம் நீ திறந்தியா இல்லையே, இப்ப மட்டும் ஏன் திறக்கிறேன்னு கேட்கறா. அப்பெல்லாம் எழுப்பும்போது திறக்கல, இப்ப மட்டும் நீ ஏன் திறக்கிற, இப்ப என்னதானே எழுப்புறா, நான் தான் போய் திறப்பேன்னு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்தர்களை சம்ரக்ஷணம் பண்றதுக்கு அவ்வளவு ஒரு துறை. நமக்கும் பூவின் விசை நங்கைக்கும் இன்பனை ஞாலத்தார் தமக்கும் வானத்தவர்க்கும் பெருமனாய் அப்படின்னு பெருமானாயின்னு ஆழ்வார் நாலாம்பத்தில் சாதிக்கிறார். இதுல முதல்ல பாருங்க நம்மளன்னு சொல்லியிருக்கார், நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் இன்பனை. நமக்கு தான் முதல்ல, அப்புறம்தான் பூவின் மிசை நங்கைக்கே இன்பன். அதனால எம்பெருமானுக்கு பிராட்டியை காட்டிலும் நம்மிடத்துலதான் அதிகமான அன்புன்னு தெரியறது. இது ராமாயணத்திலையும் பார்க்கலாம், சுக்ரீவன் விஷயத்துல யுத்தகாண்டத்துல வருது. இது சுக்ரீவன் ராவனுடைய பெருமாளுக்கு தெரியாம ராவனுடைய கிரீடத்தை எடுத்துன்னு வந்துடலான்னு போயிடுறான். போயிட்டு கஷ்டப்பட்டு வரான், அங்க அங்கேருந்து கிரீடத்தை எடுத்துன்னு ராவனிடத்துல வரான். வரும்போது ராமன் சொல்றார், இந்த மாதிரி அசட்டுத்தனமான காலெல்லாம் காரியத்தை பண்ணிடாத, உன் வாழை சுருட்டி வச்சுக்கோன்றார். இல்லையா, குரங்க பார்த்து நம்ம சொல்றதுல வாழெல்லாம் சுருட்டிக்கோன்னு சொல்லிட்டு அது பெரியவாள் வியாக்கியானம் பண்ணா, இந்த இடத்துல தான் வந்ததுன்னு ராமன் சொன்னார்னு அழகா சொல்றான். அப்படி உன் வாழை சுருட்டி வச்சுக்கோ, சீதா பிராட்டி இல்லைன்னா கூட பரவாயில்ல, நான் வாழ்ந்துருவேன், நீ இல்லாம எப்படி நான் இருப்பேன்னு கேட்கிறார். அந்த அளவுக்கு பெருமாளுக்கு பிராட்டியை காட்டிலும் நம்மீது பற்று அதிகம்ன்றது தெரியுது, வாத்சல்யம் ஜாஸ்தின்னு தெரியுது. தத்துவம் என்று தகவலோ ரொம்ப வேணாம், நாங்க மிகுந்த கவலையோட உன்னுடைய வாயில அடைஞ்சிருக்கோம். கணவனை எழுப்பாமல் நீ இப்படி இருக்கிறது தக்கது அன்று அப்படின்றார். இது புருஷகாரத்தினுடைய அடையாளம் கிடையாது இது என்றார். தகவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காருண்யம் தான் புருஷகாரம்னு சொல்றார். மறுபடியும் நாராயணன் நீ படுக்க வச்சேன்னா அவன் எழுந்திருக்க மாட்டான். உன்னுடைய சங்கயோகத்தினால வந்து எங்களை அனுகிரகம் பண்ணுவானா இல்லையா, நீ எங்களை காட்டி தர வேண்டும்னு மறுபடியும் மகாலட்சுமியை பிரார்த்திக்கிறான். இந்த இடத்துல இந்த பாசுரத்தினால சுவாபதேசத்தில் பார்த்தால் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுறது. குத்து விளக்கு அப்படின்னால் ஐந்து முகங்களோடு இருக்கக்கூடிய விளக்குன்னு அர்த்தம். ஒரு இடத்துல எண்ணெய் குத்துனா அது அஞ்சு வழியா போகும் இல்லையா, அஞ்சு வழியா போய் அது பிரகாசத்தை உண்டு பண்ணும். இதுல நமக்கு என்ன தெரியறது, எம்பெருமானுடைய ஐந்து நிலைகள் பரவியூகம் விபவம் அந்தர்யாமி அர்ச்சாவதாரம்னு சொல்லக்கூடிய ஐந்து நிலைகள், ஐந்து இந்திரியங்கள் இல்லையா, ஞானேந்திரியம் அஞ்சு கர்மேந்திரியம் அஞ்சு, இதே போல அர்த்த பஞ்சகம், ஏற்கனவே சொன்ன மாதிரி அர்த்த பஞ்சகம். இந்த இந்த விஷயங்களுடைய அர்த்தங்களை நாம் என்ன பண்ணணும், ஆச்சாரியனிடத்தில் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இந்த மாதிரி ஆச்சாரியனிடத்தில் தெரிந்து கொண்டால் ஐந்து நிலைகளையோ ஐந்து இந்திரியங்கள் பத்தியோ ஐந்து கர்மேந்திரியங்களை பத்தியோ அர்த்த பஞ்சகத்தை பத்தியோ நாம தெரிந்து கொண்டால் நாமோ குத்து விளக்கு போல நிலையா இருக்கக்கூடிய ஆச்சாரியனிடத்திலே நாம தெரிஞ்சின்றால் அவர் ஞான ஒளியை நமக்காக ஏற்றி வைப்பார். இதனால் நம்முடைய அஞ்ஞானமானது நீங்கி விகாசமானது ஏற்படும்னு சொல்றது. கோடு அப்படின்னா கோட்டு கோட்டு கால்னு இருக்கு. கோடு அப்படின்னா தந்தம், நாம பாபம் பண்றோம் இல்லையா. நாம பாபம் பண்ணா யமன் என்ன பண்றான், நம்மளை அழிச்சுட்டு போய் பல்லுக்கு நடுவில் வச்சு கடிக்கிறானா, ஹிம்சிக்கிறான் இல்லையா. தீமை பண்றவனை பார்த்து, கெட்ட விஷயங்களை பண்றவனை பார்த்து இல்லையா பரிகசிக்கிறான் அவன். அப்படி ஆச்சாரியன் மூலமாக பெருமாளிடத்திலே நாம் பற்று வைக்கலன்னா, பெருமாளிடத்திலே நாம் ஈடுபாடு கொடுக்கலன்னா நமக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படும் சொல்றான். இது எப்படி தெரியுது அப்படின்னா, லோகம் மொத்தம் பெருமாளுக்கு ஓதனம் இல்லையா, சீபாஷியத்தில் அத்தரதிகரணத்தில் அத்தா சராச்சர கிரகணாத்துன்ற இடத்துல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, எஸ்ய பிரம்மச்சத்திரம் ச உபேபவத ஓதனஹ அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. பெருமாள் ஓதனமா இருக்கான், அன்னமா இருக்கான், யமன் அதுக்கு உபதம்சமா இருக்கான். உபதம்சம்னா ஊர்கான் அர்த்தம். அவன் வழியா, யமன் வழியா எம்பெருமான் நம்மளை பக்ஷிக்கிறான். ஆகையினால நாம பண்ற புண்ணிய பாபம் தான் இதுக்கெல்லாம் காரணமா இருக்கு இல்லையா. இது எப்படி தெரியறதுன்னா, இதை பிரபஞ்சம்ன்ற கட்டில் படுத்துட்டு நாம இந்த புண்ணிய பாபங்களை பண்ணிட்டு இருக்கோம். கட்டிலுக்கு நாலு கால் இருக்கு, அதே மாதிரி பிரபஞ்சத்துக்கும் நாலு கால்கள் இருக்கு இல்லையா. பிரிச்சிருக்காள் பிரபஞ்சத்தை நான்கு வர்ணங்களா பிரிச்சிருக்கா இல்லையா, பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ரன் நாலு வர்ணங்களா பிரிச்சிருக்கா. நான்கு ஆசிரமங்கள், பிரம்மச்சரியம், கார்கஸ்தியம், வானப்பிரஸ்தம், சன்னியாசின்னு சொல்லி நாலு ஆசிரமங்கள். சத்ருவிஜா பஜந்தேமாம் அப்படின்னு பெருமாள் சொல்றான், ஆர்த்தோ ஜிக்யாசு அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதரிசிவான் அப்படின்னு நாலு பேரு. தர்ம அர்த்த காம மோக்ஷங்கள்னு புருஷார்த்தமா சொல்லப்பட்ட நாலு விதங்கள். பக்தி முக்தி ஸ்வனிஷ்ட ஆச்சாரிய நிஷ்டன்னு சொல்ல சுவாமி சொல்றா போல இது நாலு இருக்கு. நரகம் சொர்க்கம் கைவல்யம் மோக்ஷம்னு சொல்லக்கூடிய இது நாலு இருக்கு. நான்கு யுகங்கள், கிருத்தயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் நாலு. பாபம் புண்ணியம் புண்ணிய பாபம் பாப புண்ணியம் இது நாலு விதம் இருக்கு இல்லையா. நான்கு வியூகங்கள், வாசுதேவ சங்கர்ஷ பிரத்யும்னு அனிருத்தன் நாலு வியூகங்கள். இப்படிலாம் இந்த மாதிரியான கால்கள்லாம் கட்டிலுக்கு மேல இருக்கு. இப்படிப்பட்ட பிரபஞ்சத்துக்கெல்லாம் மேல இருக்கிறவன் காரணமானவன் எம்பெருமான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். மெத்தன்ற பஞ்சசைனத்தால் அப்படின்னா தேவ மனுஷ திரிய ஸ்தாவரமான விஷயங்கள்லாம் இந்த இடத்துல சொல்லப்படுது. எ பிருத்திவியாம் திஷ்டன் யோ ரோதசி திஷ்டன்னு அந்தர்யாமி பிராமணத்தில் சில விஷயங்கள்லாம் சொல்றா. அப்படி இது எல்லாத்துலயும் பெருமாள் அந்தர்யாமியா இருக்கான்னு அர்த்தம். இவங்க இந்த எல்லாத்துலயும் இருக்கான் அவன் இல்லையா. இப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துன்னு அவன் நம்மளை வழி நடத்திட்டு போறான். அதனால இந்த பாசுரத்தில் எம்பெருமானுடைய அற்புதமான விஷயங்கள் சொல்லப்படுறது. கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல். கொங்கை அப்படின்றது போக்கியமான வஸ்து தான், இல்லைன்னு சொல்லல இல்லையா. அவனுக்கு போக்கியமா யார் இருக்கா, நமக்கு போக்கியத்தை விட்டுலாம். அவனுக்கு போக்கியமா பார்த்தால் சாட்சாத் மகாலட்சுமி இருக்கா, பூமி பிராட்டி இருக்கா இல்லையா. இப்படிப்பட்டவாளுக்கு சிவபதித்துவம் யாருக்கு சம்பவிக்கும், விஷ்ணு மகாவிஷ்ணுக்கு சம்பவிக்கிறது. இப்படிப்பட்டவர்களுக்கு பதியா இருப்பவனேன்னு அர்த்தம் இல்லையா. மலர் மார்பா விசாலமான ஹிருதயத்தை உடையவனேன். அதுவும் பிரளய காலத்தில் நாம் எல்லாருமே அச்சித் வஸ்துக்கு ஒத்தா போல தான் இருப்போம் இல்லையா. இது எல்லாத்தையும் இப்படி இருக்கிறவா மொத்த பேரையும் திருப்பி வழி கொண்டு வரான் இல்லையா. திருப்பி புனசிருஷ்டி நடக்கிறது இல்லையா. அப்படி மோட்சம் வரையில நம்மளையெல்லாம் காக்கக்கூடியவன், நம்மளையெல்லாம் காக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய பெரிய மனஸ்கன் அர்த்தம் இல்லையா. வாய் திறவாய் எம்பெருமானே உன்னுடைய திருவடிகளை நான் பற்றி கொள்கிறேன், வாயை திறந்து அனுகிரகம் செய்வீராக அப்படின்னு நம்ம பிரார்த்திக்கிறோம் இல்லையா. இப்படி சரணாகதி பண்ணிக்கணும். இந்த இடத்துல சரணாகதி சொல்லப்படலைன்னா கூட நாம சரணாகதி சொல்லப்பட்டதா எடுத்துக்கணும். ஏன்னா மேல பல விஷயங்கள்ல இல்லையா, பின்னாடி வரக்கூடிய பாசுரங்கள்ல இந்த பலனை தான் சொல்ல போறா இல்லையா. அதனால இந்த பலனை சொல்றதுனால இந்த பாசுரத்திலேயே இதையே நம்ம எடுத்துக்கலாம். பண்டை நாள் ஆளே நின் திருவருளும் பங்கேத்தால் திருவருளும் கொண்டு நின் கோயில் சீயத்து பல்படிகளால் குடிகுடி வழிவந்து ஆச்செய்யும் தொண்டரோர்க்கு அருள் சோதிவாய் திறந்து உன் தாமரை கண்களால் நோக்காய் தென்திரை பொருணல் தன்பனை சூழ்ந்த திருப்புளிங்குடி கிடந்த அனே அப்படின்னு குடிகுடியா செய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பெருமாள் நம்மளை காக்க போறான் இல்லையா. எப்பவுமே மகாலட்சுமி பெருமாளை பிரிஞ்சே கிடையாது. பெருமாளை அகலகில்லேல் நிக அகலகில்லேல் இறையும் நின் அலர்மேல் மங்கை உரை மார்பான்னு சொல்லக்கூடிய அளவுல பிராட்டி பெருமாளை ஒருபொழுதும் பிரிய மாட்டா இல்லையா. அப்படிப்பட்டவள் அந்த மாதிரியான ஒரு தேவி நமக்காக இல்லையா, அவளுடைய உண்மையான சொரூபம் எது? நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம்னு சொன்னபடினால நமக்காக பெருமாளிடத்திலே பிரார்த்தித்து கொண்டு நம்ம உஜ்ஜீவிக்கிறதுக்காக இந்த சம்சாரத்திலிருந்து நம்மளை அவள் நீக்கிறதுக்காக இல்லையா. இது சாட்சியாதா பார்த்தால் பெருமாள் நம்மளை ரட்சிக்கிறதுன்றது பிராட்டியினுடைய காருண்யத்தால் தான் ஏற்படுறதை தவிர வேற எதாலையும் ஏற்படுறதில்லை. ஆகையினால பெருமாளுடைய ரக்ஷணம் அப்படின்ற ஒரு தன்மைக்கு பிராட்டி முழு முதற் காரணமா இருக்காருன்னு இந்த பாசுரத்தில் சொல்லப்படுறது. இதோட இன்னைக்கு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம், நாளைக்கு பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. தாசன்.